ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே நிகமானந்த மகாதேவிகாய நமஹ. கிழ்வானும் வெள்ளென்று இருமை திருவீடு, மேகான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும், போவான் போகின்றாமை போகாமல் காத்து, உன்னை கூவவான் வந்தன் என்றோம் கூது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு, மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனே, சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாய்ந்த அருளேலோ ரெம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை திருவீடு, மேவான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும், போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் இழந்திராய் பாடி பறை கொண்டு, மாவாய் பிளந்தானே மலரை மாட்டிய தேவாதி தேவனே, சென்று நாம் சேவித்தால் ஆ வென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். Thank you.